ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே வகுளபூஷண மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹா, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹா, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹா. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதாகிருதி ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோ பகவதோஸ்ச தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரயுகளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ர மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரிரேனு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்க ஸ்தனகிரி தடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகளிதம் யாபலாத் கிருத்யபுங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இதுவரைக்கும் பிள்ளாயின்னு கூப்பிட்டு அறியாத பிள்ளைகளையும் அறிந்து அவாளையும் சேர்த்துண்டு எல்லா விஷயமும் தெரியும் ஆனாலும் கொஞ்சம் மதிகெட்ட பெண்ணையும் எழுப்பினான். இப்போ இன்னைக்கு பாசுரத்தின் மூலமா எல்லா விஷயங்களும் தெரியும், பெருமாளை சேர்வதற்கு அந்த ஆவலும் இருக்கு, இருந்தாலும் அசஞ்சு கொடுக்காத பொண்ண எழுப்பறா இந்த பாசுரத்துல. கீழ்வானம் வெள்ளென்றருமை சிறுவீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துண்ணை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய்ப் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் தருளேலோ ரெம்பாவாய் அப்படின்னா. சரி, எதுக்காக இப்படி ஒவ்வொரு பொண்ணா எழுப்பி எழுப்பி கூட்டுண்டு போனோம் அப்படி என்ன அவசியம் அப்படின்னா, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோன்னு சொல்லப்படுற பெருமாளோட அழக எப்பவுமே தனியா அனுபவிக்க கூடாது, அனுபவிக்க முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட நாரதர், அதாவது பெருமாளை பத்தி எல்லாம் தெரிஞ்சவர், பெருமாளை எப்பவுமே சேவிச்சவர், பெருமாளை பார்த்துட்டே இருக்கிறவர் அப்பேற்பட்ட நாரதரே வால்மீகி வந்து கேக்கிறார் கோன்வஸ்மின் சாம்பிரதாம் லோகே அப்படின்னு. இன்றளவுல 16 குணங்களோட இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லும் அப்படின்னு சொன்ன உடனே பதில் உடனே சொல்லலையா அவர். ஏன்னா ஒரு நிமிஷம் ராமன் அப்படி அவரோட குணத்தை நினைச்சு பார்த்தாராம், அதுல அப்படியே ஆழ்ந்து போயிட்டாராம். இது வந்து பெரியாழ்வார் இன்னும் அழகா நமக்கு சொல்லுவார். காலுமிழா கண்ண நீரும் நில்லா உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலும் எழா மயிர்கூச்சு மரா என் தோள்களும் வீழ் ஒழியா மாலுகளா நிற்கும் என் மனநேன்னர். அதாவது பெருமாளை நினைச்சுண்ட உடனே காலும் எழா, கால் நடக்கல, கண்லேந்து தண்ணி கொட்டுறது, உடல் சோர்ந்து போறது, குரல் நடுங்கிறது, நாவே எழல எனக்கு, மயிர் கூர்ச்செறியறது, தோள்களும் விழுந்து போறது. ஏன்னா அந்த பெருமாளை நினைச்ச உடனே, பெருமாளை சேவிச்ச உடனே மனசானது அப்படி உருகி போயிடும். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சாய்ச்சாமை உருகுமாலோன்னு அப்படியே உருகி போயிடும். அதனால கோவில்ல போய் பெருமாளை சேவிக்கும் போது எப்பவுமே ஒரு பெரியவாளை முன்னிட்டு சேவிக்கணும். ஒரு பாகவதரை கூட வச்சுண்டோ அல்லது ஒரு பெரியவாளை முன்னிட்டோ சேவிக்கணும். இவர் நம்ம ஆளவந்தார் வந்து பெருமாள் கிட்ட போய் அருள் புரியணும்னு கேட்கும் போது பிதாமகம் நாம முனிம் அப்படின்னு தனியா போல, பெருமாள் கிட்ட போகும்போது கூட வந்து நான் வந்து யார் தெரியுமா, நான் வந்து இவரோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுக்கு கூட அவரை துணைக்கு கூட கூட்டிட்டு போறாருன்னு ஐதீகம். ஆக நம்ம எப்பவுமே பெருமாள் முன்னாடி போய் தனியா நின்று நான் வந்திருக்கேன் அப்படின்னு நிக்க கூடாது. நம்மள நம்ம அந்த மாதிரி பண்றது நமக்கு முடியவும் முடியாது. உண்மையான பக்தி இருக்கும்போது அந்த பாகவத சம்சர்க்கம்ன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் இங்க ஒவ்வொரு பெண்ணா கூப்பிடுறா, ஒவ்வொரு பெண்ணா கூப்பிட்டு எல்லாருமா சேர்ந்து போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த பாகவத சம்சர்க்கத்தை இந்த இடத்துல நமக்கு உணர்த்துறா. இப்போ இந்த பாசுரத்துல கார்த்தால ஆயிடுத்து எழுந்துரு அப்படின்னு அடுத்த பொண்ணை எழுப்புறா, அதுக்கு சில அடையாளங்களை சொல்றா. கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னா கிழக்கு திக்கு ஆகாயம் வெளுத்தாச்சு அப்படிங்கறத முதல்ல அடையாளமா சொல்றா. முதல்ல வானம் வெளுக்கும், அதுக்கப்புறம் அருணோதயத்தும் போது கொஞ்சம் செவக்கும், திருப்ப சூரியோதயம் நன்னா ஆன உடனே வெளிச்சம் வந்துடும். ஆக வானம் வெளுத்தாச்சு அப்படின்னு சொன்னா காலங்கார்த்தால ஆயிடுத்து அப்படின்னு அர்த்தமா இருது, அதனால நீ எழுந்து வா அப்படிங்கிற. இதுக்கு உள்ள இருக்கிறவ பதில் சொல்றா. ஏன்னா இவ முதல்ல இருந்து சொல்லிட்டு வர, முதல்ல பறவைகள் சப்தம்னா, இப்ப வானம் வெளுத்திருக்குன்னா முன்னாடி இருந்தவளை விட இவ எக்ஸ்ட்ரா நேரம் தூங்குறா. ஏன்னா அது அது முதல் ஸ்டெப் வந்து பறவைகள் சப்தம், அதுக்கு ஒத்தி எழுப்பினா இப்ப வானம் வெளுத்துதுன்னா. ஆனா இவளுக்கு வந்து இவ ஞானம் உள்ளவோ, இவளுக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் இவ எழுந்து வரல, அதனால இவ ஞானம் உள்ளவோன்றதுனால இவ இங்க பதில் சொல்றாளா. கீழ்வானம் அப்படின்னா அது லீலா விபூதி, மேல்வானம் அப்படின்னா அது நித்திய விபூதி. நித்திய விபூதியில எப்பவுமே பெருமாள் இருக்கிறதுனால அங்க வெளிச்சமா தான் இருக்கும். இந்த கீழ்வானம்னு சொல்லப்படுற இந்த பூமியில இப்போ, அதாவது இவா தன் ஆய்ச்சியரா நினைச்சுட்டு இருக்கா, அப்ப விபவம் இல்ல, நாங்க நினைக்கதானே நினைக்கிறோம், அனுகாரம் தானே அப்படின்னாலும் இப்ப அர்ச்சை ஏதோ ஒரு விதத்துல இந்த இடத்துல இப்ப கிருஷ்ணர் இருக்கார். ஆக இந்த லீலா விபூதியில கிருஷ்ணன் இருக்கக்கூடிய இந்த இடமும் சத்துவமயமான ஒளியினால நிறைஞ்சு இருக்கிறதுனால நித்திய விபூதி மாதிரி இந்த லீலா விபூதியும் வெளுத்தது. அதெல்லாம் கார்த்தால ஆயிரத்துன்றதுக்கு காரணமா சொல்லாத, ஏன்னா இந்த கீழ்வானம் எப்பவுமே வெள்ளென்றுதான் இருக்கு. ஏன்னா இந்த லீலா விபூதியில கிருஷ்ணன் விபவமாவோ அர்ச்சையாவோ எப்படி என்ன கணக்குல இருந்தாலுமே கிருஷ்ணன் இங்க இருக்காருங்கிறதுனால கீழ்வானம் வெள்ளென்றுன்றது ஒரு காரணமா, கார்த்தால ஆயிரத்துன்றதுக்கு ஒரு காரணமா நான் எடுத்துக்க முடியாதுன்னு அவ பதில் சொல்லிடுறான். அதனால அடுத்த விஷயம் சொல்றா, எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் அப்படின்னா, சிறுவீடு அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு விடுதல், அந்த மாடுகளை வந்து விடுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம், இல்ல சின்ன தோட்டத்துல விடுதல் அப்படின்னு. ஏன்னா பொதுவிலேயே எருமைகள் வந்து பனிப்புல் மேயுமா, பசுமாடு வந்து பனிப்புல் மேயாது, ஆனா எருமைகள் வந்து காலங்கர்த்தால ஆன உடனே அந்த புல்லு மேல பனி படர்ந்து இருக்கும் இல்லையா, அந்த பனிப்புல்ல எருமைகள் மேயும் அப்படிங்கறதுனாலதான் இந்த இடத்துல எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் அப்படின்றா. அதெல்லாம் அவிழ்த்து விட்டுருக்காப்பாரு, கார்த்தால ஆனாதானே எருமை மாடு வந்து பனிப்புல் மேயும், அதுக்காக தானே அவிழ்த்து விடுவா, அப்ப கார்த்தால ஆயிடுத்து தானே அப்படின்னு. ஏன்னா ஆண்டாளுக்கு இங்க என்ன கவலைன்னா, கிருஷ்ணன் வந்து மாடு மேய்க்க போறன்னு கிளம்பி போயிட போறார், நம்ம போறதுக்குள்ள நம்ம அவரை போய் பாக்கறதுக்குள்ள அவர் எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு மாடு மேய்க்கிறதுக்காக கிளம்பி போயிட போறாருன்னு பயமா அவளுக்கு. ஏன்னா கிருஷ்ணனுக்கு வந்து மாடு மேய்க்கிறதுன்றது அவ்வளவு பிடிச்ச விஷயம், அதுலயும் கண்ணுக்குட்டிய மேய்க்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதனாலதான் ஆண்டாளே நாச்சியார் திருமொழியில சொல்லுவோம், பட்டி மேய்ந்தது ஒரு காரேறு பலதேவர்க்கு ஒரு கீழ்கன்றாயின்னு. அந்த கிருஷ்ணனுக்கு வந்து அந்த கன்றுகளை மேய்க்கிறது அவ்வளவு பிடிக்குமா. திருமங்கை ஆழ்வார் சாய்ப்ப, கன்று மேய்த்து விளையாட வல்லானை வரை மீக்கானில் தடம்பருகு கருமுகிலை அப்படின்னு. இந்த கண்ணு குட்டிக்கு வந்து ஒரு சரிவா இருக்கக்கூடிய அந்த நீர்பரப்புல அந்த குளமோ குட்டையோ அங்க போய் தீத்து சாப்பிடறதுக்கு அது பயப்படுமா, ஏன்னா கால் சறுக்கிடும். கண்ணு குட்டி இல்ல ரொம்ப சின்னதுங்கிறதுனால அதுக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரியாதான். அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், கிருஷ்ணன் வந்து தான் கண்ணுக்குட்டி மாதிரி அந்த போஸ்ல நின்றுண்டு தீர்த்தம் எப்படி சாப்பிடணும்னு அது உங்களுக்கு பண்ணி காமிப்பார். அவ்வளோ சௌலபியம் பெருமாள். அதனால ஆண்டாளுக்கு என்ன கவலை இங்கன்னா, இந்த மாட மேய்க்கிறேன்ட்டு இவர் கிளம்பி போயிட போறாரு, எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் அப்படிங்கிறார். ஒருவேளை கிருஷ்ணன் ஆயிடுச்சுன்னு போயிட்டாருன்னு நம்ம இங்கேருந்து அவ்வளவு தூரம் போய் கிருஷ்ணனை பார்க்க முடியாது, அதுக்காகவாவது சீக்கிரம் எழுந்துவாயே அப்படின்றா. ஆனா அவ அதுக்கும் செஞ்சு கொடுக்கல. மிக்குள்ள பிள்ளைகளும் அப்படின்னா, மிக்குள்ள பிள்ளைகள் அப்படின்னா என்னன்னா சாமர்த்தியமான பிள்ளைகள்னு ஒரு அர்த்தம், வாய்ச்சாதுரியம் உடையவர்கள்னு ஒரு அர்த்தம், வேலையை ஈஸியா முடிக்க தெரிஞ்சவான்னு ஒரு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள், நிறைய வியாக்கியானங்கள் மிக்குள்ள பிள்ளைகளும் அப்படிங்கிறதுக்கு உண்டு. இப்ப நம்ம திருமங்கை ஆழ்வாரே வாழ்ந்தே போம் நீரே அப்படின்னு பெருமாளை பார்த்து, இந்தளூர் பெருமாளை பார்த்து, சேவிக்கிறதுக்காக வந்திருக்கேன், சேவிக்கிறது என்னோட கர்த்தவியம், சேவிக்கிற எனக்கு சேவை கொடுக்க வேண்டியது உம்மோட கர்த்தவியம், என் வேலையை நான் பண்ணிட்டேன், உம்ம வேலையை நீர் பண்ண மாட்டேன்ற, வாழ்ந்தே போம் நீரே அப்படின்னு. மிக்குள்ள பிள்ளைகள் இந்த மாதிரி தெளிவா பேசுவா, கரெக்டா பேசுவா, நியாயமா பேசுவா, ஆனா கொஞ்சம் வாய் சாதுரியத்தோட பேசுவா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக்குள்ள பிள்ளைகள் அவெல்லாம் என்ன சொல்றா, இப்ப இவளுக்காக காத்துன்னு இருக்கணுமா, இவத்தி வரலன்னா என்ன, நமக்கு நேரம் ஆகுது, நம்ம எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி சொல்றவாள போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் அப்படின்னா, ஏன்னா எல்லாரோடையும் சேர்ந்து போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல அனுபவம். இப்ப நம்ம ஒரு பிரயாணம் அப்படின்னு நம்ம ஏற்படுத்தோம்னா அதுல எது சுகமான விஷயம் அப்படின்னா, போய் சேர்ற இடத்தை விட அந்த பிரயாணம் போக போறோம் அப்படின்றதுக்கான ஒரு பிளானிங்கோ, அல்லது நம்ம எல்லாரும் சேர்ந்து போறோம் அப்படிங்கறதோ, போற வழியில பேசிட்டு போற விஷயங்களோ, இந்த மாதிரி இதெல்லாம் தான் போய் சேர்றதை விட கூட ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால இவெல்லாம் நாங்க கிளம்பி போறோம் அப்படின்னு சொல்ற மிக்குள்ள பிள்ளைகளை கூட நிறுத்தி, இரு இவ வந்துடுவோம், நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம், அதுதான் ஒரு சுகானுபவம். ஒரு இடத்துக்கு போய் சேர்றதை விட அத போக போறத பத்தி நினைச்சுட்டு இருக்கிறதே அவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்லையா, அதனால உனக்காக அவளை எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கோங்கிற திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியா பரமபதம் அப்படின்ற தன்னோட புகுந்த வீட்டுக்கு போப்பரா இருப்ப அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். பரகால நாயகியா இருக்கும்போது பரமபதம் என்னோட புகுந்த வீடு, அதுக்கு நான் போக போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட. இப்ப நம்ம எல்லாம் எப்படி எல்லாராத்துக்கும் போயிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோமோ, இந்த மாதிரி பரகால நாயகி கிட்டத்தட்ட ஒரு பாட்டுக்கு ரெண்டு திவ்ய தேசம்னு கணக்கு வச்சுட்டு, ஒரு நல் சுற்றம் அப்படின்ற தசகத்துல எல்லா பெருமாள்கிட்டையும் சொல்லிட்டு வரா பரகால நாயகி, நான் வந்து வைகுந்தம் போறேன், பரமபதத்துக்கு போறேன், அதுதான் என்னோட புக்கம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வரா அப்படின்ட்டு வியாக்கியானம். இப்போ நான் நமக்கே எடுத்துக்கோங்களேன், நமக்கே வந்து வைகுந்தம் போக போறோம்ன்றது ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தா கூட, இந்த சூழ் விசும்பு தசகத்தை வாசிக்கும் போது உண்மையிலேயே அப்படியே ஒரே ஆரவாரமா இருக்கும் நமக்கு மனசுல. மாதவன் தமரென்று வாசலில் வாணவர் போதுமின் எமதிடம் புகுதுக வென்றலும் கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தேன். ஒரு நாள் போக போறோம், இன்னைக்கு இருந்தாலும் மோட்சத்துக்கு போக போறோம், மோட்சத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றோன்றது இல்ல, போற வழியில கீதங்கள் பாடினர் எமதிடம் புகுதுக அப்படிங்கிற, எங்க ஆத்துக்கு வந்துட்டு போங்க, ஒரு நிமிஷம் உள்ள நுழைஞ்சிட்டு போங்க அப்படின்னு நமக்காக பாட்டு பாடுறா. யாரு? கிண்ணரர் கருடர்கள் வேதநல்வாயவர். இவா எல்லாரும் இதெல்லாம் சொல்லுவா, நம்ம போற வழியில இதெல்லாம் அனுபவிச்சுட்டு போவோம். நம் சுவாமி சொல்லுவார், நடைபெற வங்கி பகலொளி நாள் உத்தராயணம் ஆண்டு இடைவரு காற்றிரவி இரவின் பதிமின் வருணன் குடையுடை வானவர் கோமான் பிரஜாபதி என்றிவரால் இடையிடை போகங்கள் எய்தி எழிற்பதம் ஏறுவமே அப்படின்னார். இடையிடை போகங்கள் எய்தி, போற வழியில இவாளோட லோகம் எல்லாம் கூட நம்ம பார்த்து போவோம், வர்ண லோகம் இந்திர லோகம் அந்த லோகம் இந்த லோகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு போவோம். ஆக மோட்சத்துக்கு போறோங்கிறது ஒரு சந்தோஷம், ஆனா போற வழியில இதெல்லாம் பார்த்துட்டு போவோம்ன்றது அதை விட ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி நமக்கு கூட வர்றவாளோட நம்ம பேசிட்டு போறோம்ன்றது எவ்வளவு சந்தோஷம். இது அக்ரூரர் வந்து கிருஷ்ணனை கூப்பிட போற வழியில அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இவர் போய் கிருஷ்ணனை எதுக்கு கூப்பிட போறார், கம்சன் வந்து கிருஷ்ணனை கூட்டிட்டு வா, அவன் நான் ஒரேடியா நான் முடிச்சுடுறேன்றதுக்காக அனுப்புறார். இது அக்ரூரருக்கும் தெரியும், கிருஷ்ணனை பார்க்க போறோன்றது அந்த சந்தோஷத்துல அவருக்கு அது கூட மறந்து போயிடுறது. போற வழி முழுக்க நினைச்சுட்டு போறார், கிருஷ்ணனை நான் பார்த்த உடனே இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும், விழுந்து சேவிக்கணும், கிருஷ்ணன் எப்படி இருப்பார், அந்த நினைவே அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆக இந்த மாதிரி இந்த பொண்ணை எழுப்புறா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போகணும், கிருஷ்ணனை பத்தி பேசிட்டு போகணும், கிருஷ்ணன் பக்தி, கிருஷ்ண பக்தின்றது எவ்வளவு வசதி, அதை பத்தி நம்ம எல்லாம் பேசிட்டு போகணும், அதுக்காக அவளையெல்லாம் நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம், உனக்காக காத்துன் இருக்கோம் அப்படின்னு இவளோட நிலைமையானது எப்பேற்பட்ட நிலைமைன்னு வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிறா. விபீஷணன் வந்து ராமனை பார்க்க வந்துட்டு, இந்த வந்த வேலை நடக்குமா நடக்காதான்னு தெரியல, ஏன்னா பெருமாள் எப்படியுமே ஒரு காலே சரணாக அடைந்தாருக்கும்னு ஒரு தடவை நம்ம பெருமாளை சொல்லிட்டோம்னா பெருமாள் நம்மள காப்பாத்திடுவார். ஆனா இந்த கூட இருக்கிற பரிவாரங்கள் என்ன சொல்லுவா, சுக்ரீவன் இருக்கார், ஜாம்பவான் இருக்கார், ஹனுமான் இருக்கார், இவெல்லாம் என்ன சொல்லுவான்னு தெரியல. அதனால இவருக்கு ஒரு விதமான பதட்டம் இருக்கு. அப்போ வந்தவர் நேர ராமன் கிட்ட வராம அங்க ஒரு நடுவுல அந்தரத்திலே நிக்கிறார். இவர் இன்னும் கீழே இறங்கல. அந்த மாதிரியான நிலைமையில இப்ப இவ ஆண்டாள் இருக்காளாம். ஒரு பக்கம் அவள் நாங்க கிளம்புறோம்னு சொல்ற மிக்குள்ள பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கா, இவளையும் கூட்டிட்டு போயே ஆகணும்னு பிடிவாதத்துல இருக்க ஆண்டாள். அதனால இந்த இடத்துல நீ வாமா, உனக்காக விபீஷன் காத்துந்தாமே நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம், கிளம்பி வாமான்றா. அவ அதுக்கும் வரல. அப்ப சொல்றா, கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் அப்படின்னு. கோதுகலமுடைய பாவாய், பேரவா கொண்ட பதுமை போன்றவளேன்னு ஒரு பெரிய வலைய விரிக்கிறா. குதூகலமானவளே, நீ கண்டிப்பா வரணும். ஏன்னா நாங்க அங்க போன உடனே கிருஷ்ணன் கேட்பான், உங்க கும்பல்ல ரொம்ப நல்லா பேசுவளே ஒத்தி, குதூகலமா பேசுவளே, அவ எங்க அப்படின்னு கேட்டா நாங்க என்னமா பதில் சொல்லுவோம்? நீ கூட வரந்தன்னா உன்னை பார்த்தாலே கிருஷ்ணனுக்கு சந்தோஷம் வந்துடும், அதுக்காகவாவது நாங்க கேட்டதெல்லாம் கொடுத்துருவார். கோதுகலமுடைய பாவாய், நீதானே இந்த கூட்டத்துல ரொம்ப முக்கியம். போன பாசுரத்துல அவளை சொன்னான், நாயகன் நாயகமாய் இருக்கிறவோ நீன்னு. இந்த பாசுரத்துல இவளை சொல்றா, கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு. ஸ்ரீமன் நாதமுனிகள் உற்சாகமா புறப்பட்டதுனால, அந்த குதூகலத்தோட புறப்பட்டதுனாலதான் நமக்கு இன்னைக்கும் அருளி செயல்ங்கிறது திரும்ப கிடைச்சு இன்னைக்கு நமக்கு இருக்கு. பகீரதன் அதே மாதிரி உற்சாகமா புறப்பட்டதுனாலதான் நமக்கு கங்கை கிடைச்சது. அந்த மாதிரி சில பேர் தன்னைத்தானே உற்சாகப்படுத்திண்டு அதுல ஜெயிச்சு வந்துடுவா. ஆனா ஹனுமானுக்கு தன்னோட பலம் தெரியாது. அப்போ ஜாம்பவான் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, உனக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா, நீ எவ்வளவு பண்ண முடியும் தெரியுமா அப்படின்னு சொல்லி உற்சாகம் கொடுத்ததுனால ஹனுமானால இலங்கையை ஈஸியா தாண்ட முடிஞ்சது. அதனால இங்க இவளுக்கு சுயமா நிறைய அறிவு இருந்தா கூட இவ முயற்சி பண்ண மாட்டேங்கிறா, இவ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன்றாளேன்னு கோதுகலமுடைய பாவாய்னு ஆண்டாளானவள் இவளை ஊக்குவிக்கிறா. அதனால ஹனுமான் எப்படி அந்த லங்கையை ஈஸியா தாண்டினாரோ அந்த மாதிரி நம்மளும் போக வேண்டாமான்ட்டு இவளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து நீ கிளம்பி வாமா அப்படிங்கிற. பாடிப்பறை கொண்டு, இந்த பாடி அப்படிங்கிற வார்த்தை வந்து பதம் வந்து அந்த திருப்பாவையில நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா கலியுகத்துல நாம சங்கீர்த்தனத்துக்கு பெரிய பலன் உண்டு, அதுவே நம்மை ரட்சிக்கும் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லியிருக்கு. அதை உத்தேசிச்சு ஆண்டாள் நமக்கு இந்த நாம சங்கீர்த்தனத்தோட, அதாவது கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகத்துல தியானம் தவம் வேள்வி மூலமா நம்ம என்ன சாதிக்கலாமோ அதை கலியுகத்துல நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாவே பண்ண முடியுங்கிறதுனால, பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய அப்படின்னா, மாவாய் பிளந்தானை குதிரை வடிவா வந்த கேசி அப்படின்ற அரக்கனை கொன்னார்னு ஒரு அர்த்தம். ஏன்னா இது வந்து எல்லா ஆழ்வாருமே எடுத்திருக்க, காய்ச்சி தந்த காசி மன்னன் பக்கரன் பவுண்டிரன் மாசினத்த மாலிமான் சுமாலி கேசி தேனுகன் நாசமுற்று வீழனால் கவர்ந்தனின் கழற்களால் நேசபாச மெத்திரத்தும் வைத்திரேனே மீசனே அப்படின்னு திருமழி சிவரான் எடுத்திருக்க. சுமாலி கேசி தேனுகன், அந்த கேசின்ற அரக்கனை கொன்றவன் அப்படின்னு. மான்ற சப்தத்து இன்னொரு அர்த்தம் வந்து அது யானையையும் குறிக்கும்னு சாய்ப்பா. குவலையா பீடம்ங்கிற யானையை பிளந்ததுனால மாவாய் பிளந்தானைன்றது ஒரு யானையை பிளந்தவன் அப்படின்றதும் ஒரு வியாக்கியானம். திருமங்கையாழ்வர் சாய்ப்பர், பாரோர் புகழும் வதரி வனமதுரை ஊராயவெல்லாம் ஒழியாமே நானவனை ஓரானை கொம்பொசித்தோரானை கோள்விடுத்த சீரானைன்னு. ஓரானை கொம்பொசித்தோரானை, ஒரியான ஆதி மூலமேனு கத்தின ஒரு யானைய காப்பாத்தின, குவலையாபீடம்ன்ற யானைய அதோட தந்தத்தை கொம்ப ஒடிச்சார் அப்படின்னு. ஒரு யானையை காப்பாத்துற ஒரு யானைய கொல்ற அப்படின்ட்டு இந்த மான்ற சப்தமானது யானையை குறிக்கும் அப்படிங்கறதுனால மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. கம்சன் வந்து தனுர்யாகம் நடத்தும் போது மல்லன் சானூரன் அப்படின்னு ரெண்டு மல்லர்கள், அவளை வந்து சானூரன்றவனை வந்து கிருஷ்ணனோட மோத விடுற. அப்போ வந்து இந்த சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவ்வளவு வருத்தப்படுறான், ஐயோ இது இத்தினூண்டு குழந்தையா இருக்கு, அவன் அவ்வளவு பெரிய மல்லன். மல்லன் அப்படின்னா ரெண்டு மல்லர்கள் மோதினா அந்த சப்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஊனுடை மல்லர் ததந்த ஒலி அப்படின்வர் திரும்ப நம்ம நம்மாழ்வார். என்னன்னா அவ வந்து ஊனுடை மல்லர், மாம்ச சாட்டு உடலை பெருக்க வச்ச மல்லர்கள். அவளோட ரெண்டு மல்லர்கள் மோதினா அப்பேற்பட்ட சத்தம் வருமா. அப்பேற்பட்ட மல்லன், மாம்சம் சாப்பிட்டு வளர்ந்த மல்லன் ஒரு பக்கம், வெண்ணெய் சாப்பிட்டு வளர்ந்த கிருஷ்ணன் இன்னொரு பக்கம், தம்மா துண்டு குழந்தை. இத பார்த்த உடனே அத்தனை பேருக்கும் அவ்வளோ வருத்தம், ஐயோ இந்த குழந்தையோட போய் மோத விடுறானே, கொஞ்சமாவது இந்த கம்சனுக்கு மனசாட்சி இருக்கான்னு. அந்த சானூரன், மலை மாதிரி இருந்த சானூரன், இவா எல்லாருக்கும் பயமா இருக்கு கிருஷ்ணன் அந்த சானூரனோட மோதம்ப. ஆனா அந்த சானூரனுக்கு கிருஷ்ணன் எப்படி தெரிஞ்சாருனா, இவர் அதை விட பெரிய மலையா தெரிஞ்சாராம். மத்த ஜனங்க கண்ணுக்கெல்லாம் இவர் குழந்தையா தெரிஞ்சார், சானூரனோட கண்ணுக்கு மலையா தெரிஞ்சார், அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு மன்மதனா தெரிஞ்சார், ஆயர்குல அந்த மக்களுக்கு, இவாலும் கொஞ்சம் பேர் கூட போயிருக்கா இல்லையா, அவளுக்கு சாதாரண ஒரு ஆளா தெரிஞ்சார். ஏன்னா இவா கூடவே வளர்ந்தவரவ, சாதாரண ஒரு ஆளா தெரிஞ்சார். தேவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பவரா தெரிஞ்சார், கம்சனுக்கு யமனா தெரிஞ்சார், தேவேந்திரனுக்கு தேவாதி தேவனா இந்த உலகத்தையே தன்னுடைய உடலாக கொண்டவனா தெரிஞ்சார்னு ஸ்ரீமத் பாகவதத்துல இதுக்கு விவரணம் கொடுக்கிறார். அப்பேற்பட்ட மல்லனை மாட்டிய இன்னொரு மல்லனும் உண்டு கிருஷ்ணாவதாரத்துல. கிருஷ்ணன் தூது போகும்போது கிருஷ்ணனை வர வழியிலேயே முடிச்சுடணும்னு துரியோதனன் வந்து ரெண்டு மல்லர்களை வந்து பெரிய பள்ளம் பண்ண சொல்லி அந்த இடத்துல மல்லர்கள் இருக்க வச்சு வர வழியிலேயே கிருஷ்ணன் முடிச்சுடணும்ன்றார். ஆனா கிருஷ்ணன் அவளை முடிச்சுட்டு வந்துடுறார், பொடி பொடியா ஆக்கிட்டு வந்துடுறார். ஆக அந்த மல்லர்களை சொன்னதாகவும் ஒரு வியாக்கியானம் உண்டு. அப்பேற்பட்ட பெருமாள் தேவாதி தேவனை, இவ்வளவு பெரிய பெருமைகள் கொண்ட அப்பேற்பட்ட தேவாதி தேவனை, தேவராஜனை, அயர்வரும் அமரர்கள் அதிபதியானவனை, பரமபதத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்கும் நித்திய சூரிகளின் தலைவனை, அனைவருக்கும் எஜமானனை, தேவநாதனை, மூவராகிய ஒருவனை, மூவுல உண்டுமிழ்ந்து அளந்தானை, தேவர் தானவர் சென்று சென்று வேண்டுபவனை, மேவு சோதியை, தாச சத்தியனை, அடியவர்க்கு மெய்யனை, அவரை போய் நம்ம சேவிக்கணும் அப்படின்னு இது திருவேந்திபுரம் பாசுரமாகவும் வியாக்கியானங்கள் உண்டு. ஏன்னா தேவாதி தேவன்றது தேவநாதனை குறிக்கிற வார்த்தை, தேவநாதனுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. மூவராகிய ஒருவன், மூவுல குண்டுமிழ்ந்து அளந்தவன், தேவர் தானவர் சென்று சென்று இறங்குபவன், மேவு சோதி, தாச சத்தியன், அடியவர்க்கு மெய்யன்னு நிறைய பேர் உண்டு. தேவாதி தேவன்றது தேவநாதனை சொல்ற பாசுரமாகவும் சொல்லுவா, தேவராஜன் காஞ்சிபுரம் பெருமாளை சொல்ற பாசுரமாகவும் இது அமையறதுன்னு சொல்லுவான். அப்பேற்பட்ட பெருமாளை போய் சேவிச்சா ஆவாவென்று ஆராய்ந்து அருள். அந்த பாகவதர்களோட குரலை கேட்ட உடனே ரட்சிக்கணும்னு அவனுக்கு கிருபை தானா வந்துடுமா. ஆ ஆவா அப்படின்னா ஆ ஆன்னு ரெண்டு தடவை சொல்றா இங்க ஆண்டாள். ஏன் ரெண்டு தடவை அப்படின்னா, கொற்ற பணிய வந்து பொருட்படுத்தாம கிருஷ்ணனே வேணும்னு ஓடி வராளே, இவாளுக்கு அந்த கிருஷ்ணனை பார்த்த உடனே ஆஹான்னு ஒரு சந்தோஷம் வருமா. நமக்காக நம்மள சேர்றதுக்காக இப்படி ஓடோடி வர இவாளை பார்த்த உடனே பெருமாளுக்கு ஆஹான்னு ஒரு சந்தோஷம் வருமா. அதனால இவாளுக்காக ஒரு ஆ, அவனுக்காக கிருஷ்ணனுக்காக ஒரு ஆன்னு ஆவா வென்று. என்ன பெருமாள் எப்பவுமே எப்படின்னா, வயோ வயோசியா விஹயதி வர்த்ததே அப்படின்வா. நம்மள பிரிஞ்சு இருக்கிற நேரம் பெருமாளுக்கு அவ்வளவு கஷ்டமான நேரமா, அதனால அவனுக்கு நம்மளை பார்த்த உடனே ஆஹான்னு அவ்வளவு சந்தோஷம் வந்துடுமா. ஆராய்ந்து அருள் அப்படின்னா, இவ்வளோ எல்லாம் ஓடி வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன ஆராய்ச்சி அப்படின்னா, அப்படி இல்லை. இங்க ஆண்டாள் என்ன சொல்றா, நாங்க எங்களுக்கு எவ்வளவு கொடுத்தா போறோம், நாங்க எவ்வளவு பெறுவோம் அப்படின்னு எங்களோட சிறுமைய பார்த்து அதை கணக்கு பண்ணி அருள் புரியாத, நீ எவ்வளவு கொடுக்க கூடியவன்னு உன்னோட பெருமைய பார்த்து ஆராய்ந்து எங்களுக்கு அருள் புரி அப்படின்னு இந்த பாசுரத்துல சாய்க்கிறான். இதோட உட்கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாட்டுல நல்ல ஞானம் இருக்கிற ஒரு பொண்ணை அடுத்த லெவலுக்கு உயர்த்துதல், அதாவது ஆச்சாரியனை அடைய சொல்லி அவளை அழைச்சிட்டு போறது. கீழ்வானம் வெள்ளென்றுன்னு சொன்னதுனால ஆச்சாரியனை அடைந்தால் அந்த நிமிஷம் தொடங்கி மோக்ஷ பர்யந்தம் இந்த மூக்ஷுக்களுக்கு பிரபன்னனுக்கு விடியற காலம், அதுக்கு முன்னாடி இருந்த பீரியட் எல்லாம் இரவு காலம் தான். ஆக ஆச்சாரியனை அடைந்த நேரம்தான் விடியற காலம். எருமை சிறுவீடுன்னு சொன்னது என்னன்னா, கொஞ்சம் மந்தமான ஸ்லோவான ஸ்லோ ப்ராசஸ் இருக்கக்கூடிய பக்தி யோகம். ஏன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும், எப்ப நம்ம போய் பெருமாளை சேருவோம் தெரியாது. அந்த மாதிரி இல்லாம மிக்குள்ள பிள்ளைகளா ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரிஞ்சவாளா இவா, நமக்கு பக்தி யோகம் சரி வராது, பிரபத்தி மார்க்கம் தான் நமக்கு சரி வரும்னு தெரிஞ்சு ஆச்சாரியனை போய் சேர்றா. அப்படி அடையத்தான் ஆண்டாளிங்க நம்மள கூப்பிடுறா, உனக்காக நாங்க வெயிட் பண்றோம், நீ வந்து ஆச்சாரியனை சேரு அப்படின்னு சொல்றா. மாவாய் பிளந்தானை, பெரிய பெரிய பண்டிதர்கள், நாங்கெல்லாம் இவ்வளவு பெரிய பண்டிதர்கள் தெரியுமான்னு அகங்காரம் கொண்டவர்களை பிளந்தவர்களான நம்முடைய ஆச்சாரியர்கள், மல்லரை மாட்டிய குத்ருஷ்டிகள் வேதத்துக்கு விபரீதமா அர்த்தம் சொல்றவாள ஜெயிச்ச நம்முடைய ஆச்சாரியர்கள், தேவாதி தேவன் அப்பேற்பட்ட நம் ஆச்சாரியனை பாடி பறை கொண்டு, பாடி அப்படின்னா அவரோட புகழ பேசணும். ஏன்னா ஸ்ரீமத் சாரத்திலேயே நம் சுவாமி சாய்ச்சிருக்கார், ஆச்சாரியனோட புகழை எப்பவும் பேசணும், அவர் சொல்லி கொடுத்த மந்திரங்களை ரகசியமா வச்சுக்கணும், ஆனா ஆச்சாரியனோட புகழ பறக்க பேசணும்னு. அந்த மாதிரி அவரோட புகழ பாடினால், பாடி பறை கொண்டு பிரபத்தி வித்தையை அறிந்து கொண்டோமானால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள். பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆராய்ந்து அருள், ஓ இவன் ஆச்சாரியன் முக்கேன வந்திருக்கான், அதனால நம்ம இவனுக்கு பண்ணியே ஆகணும்னு ஆராய்ந்து நமக்கு அருள் கொடுப்பான் அப்படின்னு சொல்ற பாசுரமா இது நமக்கு கொடுத்திருக்காடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.